ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. தூங்காது ராணி கண்ணீரில் தள்ளாடுதே தோ